காற்றிலம்பே காணனமைனே காட்டு நாவல் காபழுத்தே நீ வருகில்லே கனவு நினைச்சி ஞானின் சிறகு நினைச்சி கலியில் ஒளிச்சி ஞானி காடாகே காடனியும் காற்றிலம்பே காணனமைனே காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகில்லே மரக்காடும் ஆரம் காண தாழ்வரத்தோடும் குன்னிமணி என்னது போலே நான் மனமாடிடாம் பெண்ணே குன்னிறங்கும் செம்மூகில் சோப்பும் மந்திக்கெட்டும் மண்ணும் தணுப்பும் ஓமனர்கள் குடிலில் காற்றிலம்பே காணனமைனே காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகில்லே காலம் வந்து கழிஞ்சே சாந்தும் பொட்டும் வளையும் வேண்டேடி கிளியே காற்றிலம்பே காணனமைனே காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகில்லே